ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே. உன் போல் அழகி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை. உன் போல் சமத்து உலகினில் இல்லை, காதலன் சமத்து காதலில் தொல்லை. அறியாமைதான் இங்கே பேரின்பம் அன்பே, காதலின் வகுப்பில் மாணவன் தான் பண்டிதனே. ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே. மகரந்த பொடிகளை எடுத்து அதில் மஞ்சள் தங்கம் கொஞ்சம் இட்டு இடித்து, திரு கண்ணம் எங்கும் சுண்ணம் பூசி வண்ணம் செய்தானோ. ஒரு கோடி பூக்கள் கொண்டு ஜோடி பூக்கள் செய்தானோ. உன்முதடு சேர்ந்தால் பூப்படையும் வார்த்தை, நம்முதடு சேர்ந்தால் பூப்படையும் வாழ்க்கை. பள்ளி ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே. மழையில் நனைந்தால் பயிர்கள் உருவாகும், ஆண்மழையில் நனைந்தால் உயிர்கள் உருவாகும். ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகா, ஐயங்கார் வீட்டு அழகே. பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை. உன் போல் சமத்து உலகினில் இல்லை, காதலன் சமத்து காதலில் தொல்லை. அறியாமைதான் இங்கே பேரின்பம் அன்பே, காதலின் வகுப்பில் மாணவன் தான் பண்டிதனே. ஐயங்கார் வீட்டு அழகா, ஐயங்கார் வீட்டு அழகே.